രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തചിതരാണിത്രിണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ച ദൈകി സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൗ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ ദയസ്തനയാ വിഭൂതിഃ സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നഃ കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത് തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം സരശ്ച മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താഘ്രിരേണ പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനി പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീ ഷടകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴുതിനാടെൻറും തെൻകുരുഹൂരെൻറും മറുവിനിയ വൻപൊരുണലെൻറും அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பொன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேஷ க்ளுப்த ஷடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ க்ருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரசூர்யுக்த தாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ர சத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரிதாமானம் அஹம் ப்ரபத்யே. தனிமை அப்படின்னு சொல்வது சில சமயம் கொடுமை, சில சமயம் ஏகாந்தம் இனிது அப்படின்னு தமிழ்ல சொல்லுகிறார்கள். இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு தமிழ்ல ஒரு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு, புலவருடைய பாடல். மனசு சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம தனியா இருந்தா கூட அந்த மனசனுடைய குதூகலம் அப்படியே இருந்துட்டே இருக்கும். மனசு துக்கப்படும் பொழுது நம்ம தனியா இருக்கிறதை காட்டிலும் அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள யாராவது இருந்தால்தான் துக்கம் குறையும். பெருமாள் ஸ்ரீராமன் கூட லக்ஷ்மண பெருமாள் கிட்ட சொல்லி சொல்லி தன்னுடைய துக்கத்தை குறைத்துக் கொள்கிறார். குறைக்காது, துக்கம் குறையாது, துக்கம் சகிக்கும்படியாக இருக்கும். ஆனால் சீதா பிராட்டிக்கு தான் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்துல பாக்குறோம். இப்பொழுது சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை பிரிந்து அந்த வியசனத்திலே இருக்கக்கூடியவர், அந்த துக்கத்தை யாரோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் யாருமே இல்லை. ஏன் ஜனங்களா இல்லைன்னா நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் சமான துக்க சுகராக இருக்கணும். இவருக்கு என்ன துக்கமோ அந்த துக்கம் அவளுக்கு தான் புரியும். இவருடைய சுகமும் துக்கமும் அவருக்கும் இருக்கணும். அதாவது சுகமும் துக்கமும் மனுஷருக்கு மனுஷர் வேறுபடும். சில பேர் பிராகிருத விஷயங்களையே சுகம் நினைக்கிறார்கள், ஆனால் ஆழ்வார் எம்பெருமா பகவத் அனுபவமே சுகம் அப்படின்னு நினைக்கிறார். சில பேர் கைவல்யார்த்திகளாக இருக்கிறார்கள், ஆனால் ஆழ்வார் கைவல்யத்தை விட்டுவிட்டு எம்பெருமானை அடைவதே பரம சுகம் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப சுகம் எது துக்கம் எது அப்படிங்கறதுல வித்தியாசம் இருக்கும்போது இவருடைய கஷ்டம் அவளுக்கு எப்படி புரிய போகிறது? ஆகையினாலே இவர்கள் யாருமே ஆழ்வாருக்கு துணையாக இல்லை. இப்ப யாரிடம் சுக துக்கத்தை பகிர்ந்து கொள்வது, குறிப்பாக துக்கத்தை யாரிடம் பகிர்ந்து கொள்வது, அப்படின்னு தான் தனியாக இருந்து அறற்றுகிறபடியை இந்த திருவாய்மொழியிலே சொல்லுகிறார். அங்கும் இங்கும் என்பதாக ஆரம்பித்து இருக்கக்கூடிய திருவாய்மொழி. அதிலே போய் மூணாவது பாசுரம் பார்க்கணும். இதிலே எம்பெருமானுடைய தனிமையை சொல்லுகிறார். நான் எப்படி தனியாக ஏகாக்கியாக இருக்கிறேனோ, உபநிடத்துல ஏகாக்கி அப்படின்னு வரும். ஏகாக்கினா ஒற்றையாக இருப்பவன் அர்த்தம். ச ஏகாக்கி அப்படின்லாம் வரும். அந்த மாதிரி பெருமானும் தனிமையில தானே இருந்து தவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருத்தான் ஆழ்வாருக்கு. அப்போ அந்த சமயத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலையே என்கிற எண்ணம் வருகிறது. தன்னுடைய தனிமையை நினைக்கும் போது இதே மாதிரிதானே பெருமாளும் தனிமையா இருந்து கஷ்டப்பட்டு இருப்பார் அப்படின்னு எண்ணம் வந்தா அதுக்கு பிரசங்கம் அப்படின்னு பெயர். சம்ஸ்கிருதத்துல பிரசங்கம்னு ஒண்ணு சொல்வார்கள். நாம் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும் போது இதே மாதிரி இருக்கக்கூடிய வேறொரு விஷயம் ஞாபகம் வந்தால் அதுக்கு பிரசங்கம் அப்படின்னு பெயர். உபன்யாசத்துல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு வேறொரு விஷயம் சொல்ல ஆரம்பிப்பார்கள், இந்த விஷயத்தை விட்டு விடுவார்கள். அப்புறம் ஒரு காமெடி காலம் அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் இதுக்கு வருவார்கள். அதுக்குதான் பிரசங்கம் அப்படின்னு பெயர். அதுல தேவையில்லாம அதிகமா சொன்னா அதிக பிரசங்கம் அப்படின்னு பெயர். தேவைப்பட்டதோட மாத்திரம் சொன்னா ஓரளவு பிரசங்கமாக சொன்னார் அப்படின்னு அர்த்தமாகும். இப்ப ஆழ்வார் வந்து தன்னுடைய தனிமையை நினைத்துக் கொண்டிருக்கிற ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய தனிமையை நினைவுக்கு வரவே பிரசங்கத்தினாலே அதை சொல்லுகிறார். பெருமான் தனிமையாக இருக்கிறாரே, அவருக்கு நான் உதவ பெற்றிருந்தேனே, அவருக்கு கைங்கரியம் செய்ய முடியலையே, என்ன மாதிரிதானே அவரும் தனியா இருந்து கஷ்டப்படுறார் என்பதாக சாதிக்கிறாராம். தம் தனிமையினுடைய பிரசங்கத்தாலே அவன் தனிமையை நினைத்து அவன் தனிமைக்கு உதவ பெற்றினேன் என்று சொல்லிக்கொண்டு தம்முடைய தனிமையை சொல்லுகிறார் அப்படின்னு. அவன் தனிமையா இருக்கச்ச, அப்ப அவனோடு கூட நான் வந்து கைங்கரியம் பண்ணலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு கடைசியில தன்னுடைய தனிமையை சொல்லி முடிக்கிறான். இப்ப அவன் அப்படி இருக்கானே, நானும் அங்க, அதாவது தான் தனிமையா இருக்கான் தான் என்ன அர்த்தம் கேட்டான். பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கான் தான் அர்த்தம். நான் அவன் தனிமையா இருக்கும்போது கூட போகல, அப்பவும் தனியா இருந்தேன், இப்பவும் தனியா இருந்தேன்னு தன்னுடைய தனிமையே சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. ஏன் இப்ப பெருமாளுடைய தனிமையை ஏன் இவருக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் யோசிச்சு பார்த்தாராம், நான் பெருமாளை பிரிந்து இங்கே சோகத்துல இருந்துருக்கேன். அப்ப பெருமாள் வந்து எனக்கு ஏன் முகம் கொடுக்கல அப்படின்னா, என்னை பிரிந்து அவர் இருப்பார் போல, என்னை பிரிந்து அவரும் இருக்க முடிய இருக்க மாட்டார், இருக்க முடியாது அப்படின்னா அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கலாமே. அதனாலே அவரை பிரிந்து எனக்கு தனிமை இருக்கிறது, ஆனால் என்னை பிரிந்து அவருக்கு தனிமை இல்லை போல இருக்கு, அவருக்கு நிறைய பேர் இருக்கா போல இருக்கு, அதனால்தான் அவர் வந்து என்னையே லட்சியம் பண்ண மாட்டேங்கிறார். எத்தனையோ பேர் அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு இருக்கா, எத்தனையோ பேர் பகவத் அனுபவத்திலே தெளித்து இருக்கிறார்கள், என்னாலதான் அவருக்கு ஏதாவது ஆனமானா, அதனால நமக்குதான் தனிமை இருக்கிறது, பெருமாளுக்கு தனிமை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் கிடையாது போல இருக்கு, என்னை பிரிந்து கூட அவர் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தார். அப்படியே அந்த பெருமாளுடைய வைபவத்தை நினைச்சு பார்த்தார். சிந்தித்து பார்த்தபோது சில சமயங்கள்ல பெருமாள் தனிமையிலே இருந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. உடனே அது ஞாபகம் வந்தது. உடனே இவருடைய விஷயத்த மறந்துட்டார். அப்படி பெருமாள் தனிமையா இருக்கும்போது நாம போய் அவருக்கு உதவ பெற்றிருக்கேனே, அவருக்கு கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு அந்த கஷ்டத்தை சொல்லி, நான் இங்க தனியா இருக்கேன், பெருமாள் அங்க தனியா இருந்திருக்க, இப்படி ரெண்டு பேரும் இருந்திருக்கோமே அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். இப்ப பிள்ளானுடைய ஸ்ரீசக்தி பார்த்தோம். சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், இப்படி நான் ஏகாக்கியானேன் என்று விலபித்த இவர் மத் விசிலேஷத்தில் தனக்கு தனிமை இல்லாமையானே இறைவன் இப்படி விசிலேஷித்திருக்கிறது என்று சிந்தித்து பார்த்த இடத்தில் சில திசையிலே தனிமை உள்ளதாக தோன்றி இப்படி பிரசங்காத்து அவருடைய தனிமையை கண்டு மிகவும் துக்கிதராய் அவன் தனிமையிலே நான் உதவ பெற்றிலேன் என்று விலபித்து இம்முகத்தாலும் தமக்குள்ள தனிமையை சொல்லி விளைவிக்கிறார். பெருமாளும் தனியா கஷ்டப்பட்டிருக்கார் பல சமயம் அப்படின்னு ஞாபகம் வந்தது. ஐயோ பாவம் தனியா கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொன்னார். உடனே அடுத்து ஐயோ நாம போலே அந்த சமயத்துல நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே நினைக்கிறேன். அப்ப தன்னுடைய தனிமையை சொல்றாரு, அப்பவும் நான் போல, இப்பவும் பெருமாள் என்கிட்ட வரல, நான் தனியாவே இருந்துருக்கேன்னு என் கதை ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பாசுரத்திலேருந்து இந்த விஷயம் நிறைய வரப்போறது. இதனாலே இந்த திருவாய்மொழிக்கு ஸ்வவிஸ்லேஷ ஏகாக்கித்துவம் அப்படிங்கிற பகவத் குணம் பிரதிபாதித்தம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது அடியாறுகளுடைய பிரிவிலே எம்பெருமான் தனிமையாக இருந்து வாடக்கூடியவன் அர்த்தம். அடியார்களோடு சேர்ந்து இருக்கணும் தான் ஆசை அவனுக்கு. ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சகன் சீவை கூட்டத்திலேயே எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு தானே அவன் இருக்கான், தனியா இல்லையே. அந்தவாறுதான் இருக்கணும்னு ஆசைப்படுபவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்ற இந்த திருவாய்மொழிக்கு அதுதான் சாரம். இப்பொழுது இந்த பாசுரம் பார்க்கலாம். ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார் தாம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை தாளும் தோளும் கைகளை யாரத் தொழக்கானேன் நாளும் நாளும் நாடுவன் அடியேன் ஞாலத்தே. எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே போகும்போது சில சமயம் தனிமையிலே இருந்திருக்கிறார். அவருக்கு எத்தனையோ பேர் கூட ஆளுகள் அதாவது தாசர்கள் இருந்தாலும் அவர்களை கொண்டு எம்பெருமான் ஆளவில்லை. நீ இந்த காரியத்தை செய், நீ இந்த காரியத்தை செய் என்பதாக சொல்லவில்லை. அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமான் தனியே இருந்திருக்கிறார். அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய திருவாழியையும் திரு சங்கத்தையும் சுமப்பார் யாரும் இல்லையே, அதையெல்லாம் தானே சுமந்து கொண்டிருந்தார். வாளியும் வில்லையும் தானே கையில் கொண்டு ராமாவதாரத்திலே தண்டகாரண்யத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இவருடைய வாளியும் வில்லையும் ஏந்தி கொண்டு பின்னாடி போகக்கூடியவர்கள் யாருமே இல்லை. நானாவது போனேனானா நானும் இல்லை. நான் எம்பெருமான் பின்னாடி அவனுடைய வாளியும் வில்லையும் ஏந்தி கொண்டு அப்படியே அவனுடைய நடை அழகையும் தோல் அழகையும் எல்லாவற்றையும் செவித்துக் கொண்டு அப்படியே பின்னாடியே போய்கொண்டிருந்தால் எத்தனை நன்னா இருக்கும். ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை. அது கிடைக்காமல் நான் இப்பொழுது நாளும் நாளும் நாடுவன், நாளும் நாளும் அவனை பார்க்க வேணும் அவனை பார்க்க வேணும் தேடிக்கொண்டிருக்கிறேன். எம்பெருமான் காட்டிலே நடந்த மாதிரி நானும் இந்த சம்சார காட்டிலே நடந்து நடந்து அவனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஆளுமாளார் ஆள் அப்படின்னா தாசன் அர்த்தம். ஆளார்னா அந்த தாசனே ஆளமாட்டார் பெருமாள். தாசர்களாக பல பேரை கூட வச்சுண்டு அவர்களை எல்லாம் இந்த காரியம் செய் அந்த காரியம் செய் அப்படின்னு நியமித்துக் கொண்டு ஒரு 10 பேரோட ஒரு 100 பேரோட சில பேர்லாம் பெரிய மனுஷால அப்படியே உலா வருவா நாம பார்த்திருக்கோம் இல்லையோ. ஆனா பெருமாள் அப்படி பண்ணலையே. ராமாவதாரத்துல தனியா காட்டுக்கு போற மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவின்னு குலசேகராழ்வார் சொல்ற மாதிரியாக எதை கொடுத்தாலும் வேண்டாங்கிறார். ராமா நீ கொஞ்சம் தேர் எடுத்துன்னு போனா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். குதிரைகள்ல ஏறி போனா அதெல்லாம் எதுவும் வேண்டாம். யானையாவது வேணுமானா அதெல்லாம் எதுவும் வேண்டாம். யாரும் வேண்டாம். இல்ல உன் கூட வரேன்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்கள்லாம் கூட வந்தா கூட அவர்களை எல்லாம் ஏமாற்றி விட்டு போயிட்டார். சுமந்தரர் கூட வந்தா கூட சுமந்தரை பார்த்து நீ திரும்பி போவோம்னு சொல்லிட்டார். பெருமாளுக்கு தாசர்களாக கூடவே வருவதற்கு பல பேர் இருந்தா கூட அவர்களை கொண்டு ஆள தெரியவில்லை பெருமாளுக்கு. அவர்களை எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்பதாக விட்டு விட்டு தனியே போயிருக்காரு போயிருக்கிறாரே அப்படின்னு அர்த்தம். ஆளுமாளார் ஒரு துணையின்றியே எம்பெருமான் போறார். ஆழியும் சங்கும் சுமப்பார் தாம் இவருடைய ஆழியும் சங்கும் சுமப்பார் யார் யாரும் இல்லை, தானே சுமந்து செல்வார் திருவாழியும் திருச்சங்கையும். ஆனால் யாரும் போலையே தவிர இளைய பெருமாள் போயிருக்காரு, தற்கோண பெருமாள் போயிருக்காரு. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே, உமக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ எல்லா கைங்கரியத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளைய பெருமாள் போயிருக்காரு அப்படின்னா இளைய பெருமாள் போனா கூட சில சமயம் அவரையும் விட்டு பிரிந்து இருக்கார் பெருமாள். எப்போ அப்படின்னு கேட்டா மாரீச்ச நிரசனார்த்தமாகவாதல் கரதூஷண நிரசனார்த்தமாகவாதல் எழுந்தருளும் போது துணையின்றியே தன்னுடைய சங்க சக்கராதி திவ்யாயுதங்களை தானே சுமந்து கொண்டு போக அனிருக்கும் அப்படின்னு பிள்ளான். அதுக்காக தான் வியாக்கியானம் சாதிக்கிறார். ராமாவதாரத்திலே எல்லாரையும் விட்டுட்டு தனியா காட்டுக்கு போனார். கூட லக்ஷ்மண பெருமாள் வந்த, ஆனால் மாரீச மாயமான் வேஷத்துல வந்தபோது லக்ஷ்மண பெருமாள் இங்கே வச்சுட்டு தானே போனார், தனியா தானே போனார். மாதிரி கரதூஷாதிகள் யுத்தத்துக்கு வந்தபோது லக்ஷ்மண பெருமாளை ஆசிரமத்திலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மட்டும் தனியாகத்தானே போனார். அப்போ இந்த மாதிரி சமயங்கள்லாம் ஒரு துணையின்றியே யாரும் இல்லாமல் பெருமாள் தான், அவன் லக்ஷ்மண பெருமாளை கூட ஆள தெரியவில்லை இருக்கு. அப்ப அவரே ஆழியும் சங்கும் சுமப்பாறுதான் திருவாரியும் திருச்செங்கியும் எல்லாவற்றையும் தானே எடுத்துக்கொண்டுதானே எம்பெருமாள் போனா, தம்முடைய சங்க சக்கர திவ்யாயுதங்களை தானே சுமந்து கொண்டு போக நிற்கும் அப்படிங்கிற. ஆனால் இதுல ஒரு சந்தேகம் வரும், ஸ்ரீராமாவதாரத்திலே சங்க சக்கராதி திவ்யாயுதங்கள் ஏது அப்படின்னு கேட்டா அதுக்கு ரெண்டு மூணு சமாதானம். ஒண்ணு, பெருமாள் வில்லு வச்சிருந்தார் இல்லையா, அதுவே சங்கம் சக்கரம் எல்லாம் சேர்த்து அந்த வில்லுதான். ராமாவதாரத்துல சங்கம் சக்கரம் சகல ஆயுதங்களை சேர்த்து அந்த வில்லுலதான் இருக்கு, அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இங்க ஸ்ரீ ராமாவதாரத்தை மாத்திரம் வச்சுட்டு சொல்லல, பொதுவாகத்தானே சொல்லியிருக்கார் பாசுரத்துல. அதனால பெருமாள் எழும்போது சங்க சக்கரத்தை சுமப்பார் இல்லை. ராமாவதாரத்துல அடுத்த வரி சொல்றார், வாழும் வில்லும் கொண்டும் பின் செல்வார் மற்றில்லை, முதல்ல ஆழியும் சங்கும் சுமப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லைன்னு சொன்னதுதான் ராமாவதாரத்துக்கு சொன்னது. சங்க சக்கரம் இல்லாட்டா கூட வாழ் வில்லு எல்லாம் வச்சுட்டு இருக்க இல்லையா, இப்ப அதை நான் எடுத்துக்கிறேன், நீங்க மெதுவா நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழையும் வில்லையும் தாவ எடுத்துக்கொண்டு போறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையோ, அப்படி போறவா கூட யாருமே இல்லையே, பின் செல்வார் மற்றில்லை அப்படின்னு ராமாவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இதையும் சொல்ற. அதனால ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாத்தையும் பொதுவா வச்சுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பொருத்தி கொள்ள வேணும். ராமாவதாரத்தில் சங்க சக்கரங்கள் இல்லாவிட்டா கூட வாழும் வில்லெல்லாம் இருக்கிற அப்படின்னால அதை சுமந்து கொண்டு போவதற்கு யாருமே இல்லையே. ஒரு ராஜா போனார்னா கூட வாழு வில்லு சுமக்கிறதுக்கு வேற ஆள் தான் இருப்பான். இப்ப கூட திருவனந்தபுரத்துல மகாராஜான்னு ஒருத்தர் இருக்கார், கோயிலுக்கு பெருமாள் சேவைக்கு வருவார், அந்த மகாராஜாவுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவார், அவர் கையில வாள் வச்சுட்டு இருக்கார். நான் முதல்ல போச்ச என்ன நினைச்சுட்டேன், இந்த வாள் வச்சுட்டு இருக்கவர் தான் மகாராஜா நினைச்சேன், இல்லையா மகாராஜா கையில வாழை ஏந்த மாட்டார், யுத்த சமயத்துல ஏந்துவார், மற்ற சமயத்துல அதை கொண்டு வரத்துக்கு வேற ஒருத்தர் நியமிச்சிருக்கார், அப்பாயின் பண்ணி வச்சிருக்க அதுக்காகவே. இதுதான் ராஜாக்களுடைய ஒரு சுபாவம். அந்த மாதிரி பெருமாளோட கூட இந்த வாளையும் வில்லையும் சுமந்து கொண்டு போவதற்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையோ, ஆனால் யாரும் இல்லையே அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு சொல்றார் சாக்ஷாத் சுவாமி, சொல்றார் பெருமாள் ஸ்ரீராமனுக்கே கூட சங்க சக்கரங்கள்லாம் உண்டு, அப்படி சேவையெல்லாம் சாதிச்சிருக்கார். உதாரணமாக பத்ம சம்ஹிதையில ஸ்ரீராம பிரதிஷ்டா ராமாவதார பிரதிஷ்டைய சொல்லச்ச சங்க சக்கரத்தோட பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். திரிபங்கம் த்விபுஜம் ராமம் சியாமவர்ணம் கிரீட்டினம் ஸ்ரீவத்சாங்கம் பிரசன்னாபம் யத்வா ராமம் சதுர்புஜம். திரிபங்கம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. பெருமாள் ஸ்ரீராமன பிரதிஷ்டை பண்ணச்ச மூணு பங்கம் இருக்கணும், உடம்புல மூணு இடத்துல விளைஞ்சு இருக்கணும் பெருமாள். அப்படி சாஞ்சு உய்யாரமா தான் நிப்ப, ஸ்ட்ரைட்டா நிக்க மாட்டார் பெருமாள் ஸ்ரீராமன். மதுராந்தேரத்தெல்லாம் சிரிச்சு பார்த்தா தெரியும். த்விபுஜம் ரெண்டு கையோட ராமம் அப்படி சொல்றோம், கடைசியில ராமம் சதுர்புஜன் முடிக்கிறார், இல்ல சதுர்புஜ ராமனை பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சதுர்புஜ ராமன் சன்னதி இப்ப கூட இருக்கு, பொன்முனைந்த கருத்தோடு இங்க இருக்க. அப்புறம் ஹஸ்தாபியாம் சங்க சக்கரந்து தாரையேது, நாலு கையில ரெண்டு கையில இந்த கையில தான் வில்லு அதெல்லாம் வச்சுட்டு இருப்ப, பின்னாடி ரெண்டு கையில திருக்கைகள்ல சங்க சக்கரம் தரிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு ஆதாரத்துல சொல்லியிருக்கு. பெருமாள் ராமாவதாரத்துல சங்க சக்கர கதாபாணியின் சேவை சாய்ச்சான்னு வருது இல்லையா, மந்தோதரி கூட அப்படிதான் சேவை சாய்ச்சான்னு வருது. அதனால பெருமாளை சதுர்புஜ ராமனை பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருக்கு சங்க சக்கரத்தோடு கூட, அதனால அப்படி பெருமாள் சேவை சாதிச்சிருக்கான்னு தெரியறதானபடினாலே அது சொன்னதுனால தப்பு இல்லை, அதனால ஆழ்வார் சொன்னபடியே வச்சுக்கலாம் அப்படின்ன. இப்படி ஆனாலும் அதை சுமப்பவர்கள் யாரும் இல்லையே. முதல்ல ரெண்டு கஷ்டம் இதுல, ஒன்னு பெருமாள் தனியாக போறாருன்னு ஒரு கஷ்டம், கூட யாரும் இல்லையே. ரெண்டாவது தனியா போகும்போதும் அவருடைய சங்க சக்கரங்களையோ இல்ல வாளியும் வில்லையுமோ சுமப்பதற்கு இல்லையே என்பதாக இரண்டாவது கஷ்டம். அதான் சாக்ஷாத் சுவாமி சொல்ற, மாயாவிகளாய் நிர்கிரணரான ராட்சசர்க்கு வாசஸ்தானமான தண்டகாரண்யத்திலே இப்படி தனியே எழுந்தருளுவதே, ஐயோ அப்போதைக்கு நான் துணையாக உதவ பெற்றிலேனே, அவனுடைய இந்த தனிமையை அறிந்த நான் இனி எங்கனே ஆறியிருப்பேன் என்று கருத்து. ஆழ்வார் இது வரைக்கும் தன்னுடைய தனிமை தான் நினைச்சிட்டு இருந்தார், இப்ப பெருமாளுடைய தன்மையை நினைச்சு பார்த்தோன்னே இவருக்கு இவரது கூட ரெண்டாம் பட்சம் ஆயிடுச்சு. பெருமாள் இப்படி தனியா தண்டகாரண்டத்துல போனாரே நான் எப்படி ஆறி இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது கஷ்டம் என்னன்னு கேட்டா அதை சுமந்துட்டு போறேன். ரிஷாலோகனைகி அங்கி அங்கம் ராணிகி என்னும்படி அதி சுகுமாரமான தாமே திவ்யாஸ்த புஷ்பித சதுர்பிஜம் என்கிறபடியே ஆபரணமான திவ்ய ஆயுதங்களை மலை எடுத்தாற்போலே சுமையாக ஆபரணங்கள் மலை எடுத்தாற்போலே சுமையாக தெரிகிறது. அவனுடைய சௌகுமாரியத்தை அனுபவிக்கிற இவருக்கு, அதாவது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்கள்லாம் உண்மையில பார்த்தால் அவனுக்கு பெரிய பாரம் கிடையாது. ஏன்னா திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜம் அப்படிங்கிற எப்படியான்னா மரத்துல பூ பூத்தா அது மரத்துக்கு பாரமா இருக்குமா? எத்தனையோ மரம் எத்தனையோ சரி, அதுல பூ பூத்தா அதுக்கு பாரம் இல்லையே. அந்த மாதிரிதான் பெருமாள் திருமையில இல்ல, பூ பூத்தா மாதிரி தான் சங்கமும் சக்கரமும் ஆயுதங்களும் இருக்கும், எல்லா ஆயுதங்களும். இது ஒண்ணு பெருமாளுக்கு பாரம் கிடையாது. சங்கம் சக்கரம்னா நமக்கு வேணா பாரமா இருக்கலாம், ஆனா பெருமாளுக்கு அதெல்லாம் பாரமா கிடையாது. அவர்கள் வந்து நித்தியசூரியாக சங்க சக்கரங்கள்லாம் பெருமாளுடைய கைங்கில பாரம் இல்லாம தான் இருந்துட்டு இருக்கா. ஆனால் கூட ஆழ்வாருக்கு என்ன கஷ்டம் கேட்டான், இது கூட பெருமாளுடைய திருமையினி தாங்காது. அந்த அளவு சௌகுமாரியம் இருக்கான், மிருதுத்வம். ஒரு பூ கூட வச்சா கூட தாங்காது. சில திருமேனி எப்படின்னு கேட்டானா ஊதினா கூட தாங்காது, காற்று பார்த்தா வாடி போயிடும். சில புஷ்பங்கள்லாம் பார்த்துக்கலாம், நம்ம மாயால ஊதினா புஷ்பம் வாடி போயிடும், தொட்டால் வாடி போயிடும். அப்படி இருக்க புஷ்பங்கள்லாம் இதெல்லாம் கூட பரவாயில்ல. பெருமாள் திருமேனி எப்படி, எத்தனை மிருதுவானது, அது தொட்டா வாடி போகுமா? மலர் மகள் கை வருட மலர் போதிர்ச்சி வந்தனான்னு பிராட்டி கைப்பட்டாலே அது வாடி போயிடுமா? பிராட்டியே தாமர போல இருக்கிறவர், தாமரை பூவில இருக்கக்கூடியவர், தாமரை பூவை காட்டிலும் மிருதுவாக இருக்கக்கூடியவர், அவருடைய கைப்பட்டால் இது வாடி போயிடுமா? அப்படிப்பட்ட திருமேனி பெருமாளுக்கு இருக்கு. அப்போ இந்த திருமேனி தொட்டால் வாடுமா, ஊதினால் வாடுமா கேட்டா அதெல்லாம் காட்டில முக்கியம். கண்ணால பார்த்தாலே வாடி போயிடுமா? கண் பார்வை பட்டாலே வாடி போயிடும். அந்த அளவு சுகுமாரமான மிருதுவான ஒரு திருமேனி பெருமாளுக்கு இருக்கு இல்லையா? அதை நினைச்சு பார்க்கும்போது அதுல புஷ்பம் இருந்தா என்ன, எது இருந்தா என்ன, ஆபரணம் ஆயுதம் எல்லாமே பெருமாள் தாங்கிட்டு இருக்காருன்னு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இமோ குமாரோ பத்ரந்தே அப்படின்னு சொல்லும்போது பெருமாளுடைய சௌகுமாரியத்தை தானே ஸ்ரீமத் ராமாயணத்துல அனுபவிக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப மிருதுவானவர். பிருஷாலோகனேகி அங்கம் லாணிஹி, கண்ணால பார்த்தாலே அங்கம் வாடி போயிடுமே, அந்த அளவு மிருதுவானது, அதி சுகுமாரமாக இருக்கக்கூடியவர். அதனால ஆழ்வார் என்ன பண்றோம் கேட்டா, எம்பெருமானுடைய சௌகுமாரியம் அப்படிங்கிற ஒரு குணத்தை அனுபவிக்கும் போது அவையோ சங்க சக்கரத்தை தாங்குறாரு. புஷ்பம் தானே, புஷ்பத்தை தான் தாங்குறாருன்னு கஷ்டப்படுறாரு. புஷ்பத்தை தாங்கக்கூடியது கிடையாது இவருடைய திருமேனி. அதனால ஆளுமா ஆளார் ஆடியும் சங்கும் சுமப்பார் தான் தாமே ஆயும் சங்கியும் சுமந்து கொண்டிருக்கிறாரு. அப்புறம் ஆயும் சங்கம் இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு, கை கழலா நேமியான்னு சொல்ற பெருமாளுடைய சங்க சக்கரத்தை வேற யாரும் வாய்க்க முடியாது. சரி போனா போயிட்டு போகுது. வாளும் வில்லும் கொண்டு பின்செல்வார் மற்றின்னை தாளும் தோளும் கைகளை ஆற தொடக்கானேன். அப்போ நான் போகலையே, அந்த ஆளையும் வில்லையும் சுமந்து கொண்டு நான் பின்னாடி போயிருக்கணும். எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாக்குற, பெருமாள் பின்னாடியே கையை கூப்பிக்கொண்டு வாளையும் வில்லையும் ஏந்தி கொண்டு ஆழ்வார் போயிட்டு இருக்காங்க, பெருமாள் முன்னாடி நடந்து போயிருக்காரா? அப்போ பெருமாளுடைய நடை அழக பாக்கிறார், பெருமாளுடைய திருத்தோல் அழகை பாக்கிறார். ஏன்னா நடக்கும்போதுதான் தோல் அழகா இருக்கும், நடக்கிறவள கைகளை வீசி வீசி நடப்பார்கள் இல்லையா, அப்ப அந்த சமயத்துல திருத்தோள்கள் அழகா இருக்கும். அதனால பெருமாளுடைய திருத்தோள்கள் திருத்தாள்கள் இந்த அழகு எல்லாத்தையும் சேவிச்சுட்டே பின்னாடி போலாமே. பெருமாள் பொறுப்பாட்டுல பின்னாடி வரவர்கள் சில பேர் பெருமாளுடைய நடை அழகை சேவிச்சுட்டே போலாம், முன்னாடி போறவா நடைவேலையை செய்விக்க முடியாது, பின்னாடி போறவா பெருமாளுடைய நடைவேலையை செவிச்சுட்டே போவார். அதான் சுமித்ரா தேவி சொல்றா லக்ஷ்மண பெருமாள் கிட்ட, கச்சா லக்ஷ்மணா காட்டுக்கு போ, காட்டுக்கு போ, ராமே பிரமாதம் மா காரசிஹி புத்திர பிராத்திரி கச்சி. ராமன் நடந்து போகும்போது நீ பின்னாடி போவியோ இல்லையோ, அப்ப ஏமாந்துராதங்கிறார். ஏன்னா அவன் நடைவேலையை பார்த்து ஏமாந்துராத, நடைவேலையை பார்த்து நீ அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதை விட்டுவிடாதே, அவனுக்கு ரக்ஷை பண்ணுவதை விட்டுவிடாதே, நடையை பார்த்து கொண்டிரு சேவித்துக் கொண்டிரு, ஆனா கைங்கரியம் பண்ணுவதை விட்டு அதில் மோகித்து போய்விடாதேன்னு அர்த்தம் அப்படின்னு சுமித்ராதேவி லக்ஷ்மண பெருமாள் சொல்றான்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். அந்த ரீதியில ஆழ்வார் இப்ப சொல்ற எம்பெருமான் பின்னாடி நான் நடந்து போனால், அந்த வாளையும் வில்லையும் சுமந்து கொண்டு நடந்து போனால் எப்படிப்பட்ட சேவை எனக்கு கிடைத்திருக்கும்? அது எனக்கு கிடைக்கலையே. தாளும் தோளும் கைகளை ஆற தொடக்கானேன், என் கைகளார தொழுது எம்பெருமானுடைய தாளையும் தோள்களையும். அப்படி நான் போகலையே. நான் சாக்லா சுவாமி சொல்ற, அந்த வாளையும் வில்லையும் சுமந்து கொண்டு மத்த மாதங்க காமினம் என்னும்படி ஆசிரியர்களுக்கு அபாயாசயங்களாய் ஹஸ்தி ஹஸ்தோபவங்களாய் நடையிலே வீசுகிற திருத்தோள்களையும் பக்தாஞ்சலி புட்டனாய் சேவித்துக் கொண்டு பின் செல்ல வேணும் என்றான். அவற்றை காணப்பெற்றிலேன் கையை கூப்பிட்டு பின்னாடி இந்த தோள் அழகை பார்த்து கொண்டு போனமே, என்னால போக முடியலையே. நாளும் நாளும் நாடுவன் அடியே ஞாலத்தே, நான் அப்படி சேவிப்பதற்காக எம்பெருமானை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நாளும் நாளும் நாடிக்கொண்டே இருக்கிறேன், நாளும் நாளும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஞாலத்தே இந்த சம்சாரத்திலே அர்த்தம், பெருமாள் எப்படி காட்டிலே தனியா நடந்து போனாரோ அந்த மாதிரி நான் இந்த சம்சாரத்துல தனியா நடந்து போயிட்டு இருக்கேன், எனக்கும் கூட யாரும் கிடையாது அப்படிங்கிறது. பிள்ளாவுடைய வார்த்தைகள், வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை, தான் எழுந்தருளும் போதோ அவனுடைய திவ்ய ஆயுதங்களை சுமந்து கொண்டு அவன் திருவடிகளையும் திருத்தோள்களையும் என்னுடைய கைகள் என்னுடைய விடாய் தீரும்படி தொட காணப்பெறுகிறேன். காந்தார மத்தியே விஜனே விசிருஷ்டா பாலேவ கன்யா விரலாப சீதா என்ற விராட்டியைப் போலே அவனை காண வேணும் என்று ஆசைப்பட்டு நாளும் நாளும் இந்த லோகமாகிற காட்டிலே தனியே கிடந்து கூப்பிடான் என்றேன் என்கிறார். இப்படி தனியாக இருந்து அவனையே நான் கூப்பிடும்படி ஆகிவிட்டதே. ஒரு உதாரணம், காந்தார மத்தியே விஜனே விசிருஷ்டா, காட்டு நடுவுல ஜனங்களே இல்லாத இடத்துல ஒரு சின்ன பெண் குழந்தைய கொண்டு விட்டாது, என்ன பண்ணும்? இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் போக தெரியாது, வழி தெரியாது. காட்டு நடுவில் விட்டா வச்சுக்கோங்க, காட்டுக்குள்ளேதான் சுத்தின்னு இருக்கணும், வேற வழி இல்லை. தனியா அந்த குழந்தைய மாட்டின்னு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சீதா பிராட்டி தனியா மாட்டின்னு இருக்காரு அசோகோணத்துல, கூட யாருமே கிடையாது. அது சொல்லும் போது காந்தார மத்தியேன்னு சொல்றார். அதுதான் இப்ப ஆழ்வார் தன்னுடைய நிலையாக நினைக்கிறாரா, நானும் இந்த லோகமாகிற காட்டிலே இந்த காட்டிலே தனியா மாட்டின் இருக்கேனே, எனக்கு கூட துணையும் யாரும் இல்லையே அப்படின்னு பெருமாளுடைய அந்த தனிமையை நினைத்து கடைசியில தன்னுடைய தனிமையிலே முடிக்கிறார். இப்ப அவன் திருவடிகளையும் அவன் திருத்தோள்களையும் என்னுடைய கைகளினுடைய விடாய் தீரும்படி தொடர்பானப்படுகிறே, என் கையில அண்ணா கைங்கரியம் பண்ணணும், நான் கையில இருக்கிற ஆசையெல்லாம் தீரும்படி கைங்கரியம் பண்ணணவே, இப்படி கைங்கரியம் பண்ணவேலையே, பண்ணும் பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு அதையே நினைக்கிறார். ஆபரணமான திவ்யாயுதங்கள் மலை எடுத்தாற் போலே சுமையாய் தெரிகிறது ஆழ்வார்க்குங்கிற, கோவர்தனகிரியை தரிக்கிற மாதிரி இதை தரிச்சிருக்கானே, சங்க சக்கரத்தை தரிச்சிருக்கான்னு சொல்றேன். ஞாலம் போனகம் பற்றி ஓர் முற்றா உருவாகி ஆலம் பேரிலை அன்னவசம் செய்யுமம்மானே, காலம் பேர்வது ஓர் காரிருள் ஊழி ஒத்துள்ளதால் உன் கோலங்காரில் காணலுற்று ஆழும் கொடியேற்கே. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் அடிய அடுத்த வாரம் சொல்றேன், பொது வேற ஒரு காரியம் இருக்கிற அப்படின்னாலே இங்க நிறுத்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.